ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. പാദുകൈ എന്നത് ആചാര്യനെ കുറിപ്പതാകവും അപ്പടിപ്പെട്ട அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு ஹித உபதேசங்களை பண்ணி நம்மளை திருத்தி காப்பாற்றுவார்கள் என்றும், தேவர்கள் கூட செய்யாததை ஆச்சாரியர்கள் செய்வார்கள் என்றும், பெருமாள் பாதுக ஆச்சாரியன் இவர்கள் ஒரு ரீதியாக நம் தீய புத்தியை மாற்றி நல்ல புத்தியை நமக்கு கொடுத்து நம்மை மோட்சமடையும்படி ரட்சிப்பார்கள் என்பதை சென்ற 64வது ஸ்லோகத்திலே பறக்க வெளியிட்ட நம் சுவாமி தேசிகன் அடுத்ததான 65வது ஸ்லோகத்திலே பரஸ்ய தாம்னஹ பிரதிபாதனார்ஹாம் வதந்தி வித்யாம் மணி பாதுகே த்வாம் யசஸ்தவைவ அதிகமே பிரஜானாம் அதி அற்புதமா சாதிக்கிறார். இது பாதுகையினுடைய மகிமையை மேலும் பறைசாற்றுவதான ஒரு ஸ்லோகம். ஹே மணி பாதுகே, வாராய்கல் இழைத்த மணி பாதுகையே, துவாம் உன்னை, பாதுகையான உன்னை, பரஸ்ய தாம்னஹ வசந்ததான தேஜசான அந்த எம்பெருமானுடைய பிரதிபாதன அந்த எம்பெருமானை கொடுப்பதற்கு அருகாம் ஏற்றதாயிருக்கின்ற தகுதியுடையதாயிருக்கின்ற வித்யாம் ஞானமானது. இந்த இடத்துல ஞானம்னு சொல்றது பக்தியோ அல்லது பிரபத்தியோ. சந்தஹா பெரியவர்கள் வதந்தி அப்படின்னா பெரியவாள்லாம் சொல்றா, ஆச்சாரியாள்லாம் சொல்றா. யதஹா எந்த ஒரு காரணத்தாலே தவ உன்னை அதிகமையேவ அடைய செய்து பிரஜானாம் ஜனங்களுடையதான உத்தர பக்தி பிரபத்திக்கு பின்னாலே பண்ண போகிறதாய் இருப்பதானது பூர்வம் முன்பே பண்ணியிருப்பதாயிருக்கிற அம்பகா அந்த பாப கூட்டமானது தூரீபவதி ரொம்ப தூரத்திலே போயிடுறது அப்படின்றது சாட்சியார். இதே மாதிரியே ஒருவன் பக்தி பண்ணாலோ அதாவது பக்தி யோகம் பண்ணாலோ அல்லது பிரபத்தி பண்ண ஆரம்பித்தாலோ அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு அவன் முன்னாலே பண்ணதான பாபங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் போக்கி விடுகிறார். அதற்கு பின்பு அபுத்தி பூர்வமா தெரியாமல் பண்ற பாபங்களை அவரிடத்திலே ஒட்டாமல் செய்து விடுகிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பக்தியோடே யார் ஒருத்தர் உன்ன தலையிலே சாதித்துக் கொள்றாளோ அவளுக்கு நீ உடனே அந்த மாதிரி பண்ணிடுற. ஆகையினாலே உன்னை பக்தி அல்லது பிரபத்தி என்று பெரியவர்கள் பாதுகையே பக்தி பாதுகையே பிரபத்தின்னு நன்கு கற்றறிந்த பெரியோர்கள் சொல்ல நாம் பார்க்கிறோம். இதனுடைய உட்கருத்து என்னன்னா எவன் ஒருவன் நிரம்ப பக்தியோடு நல்ல ஆச்சாரியனை அடைந்து அவனிடத்திலே இதோபதேசம் பெறுகிறானோ அவனுக்கு எந்த ஒரு பாபமும் இல்லாமல் பெருமாள் பண்ணிவிடுகிறார் என்பதுதான் இதனுடைய உட்கருத்தாக நாம் சொல்ல வேண்டும். இப்போ இந்த பாதுகைய ஒரு வித்யா ரூபமா ஒரு வித்தையாகவே நிரூபிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ஒரு ஜென்மம் விமோசனம் ஆகணும்னா அவன் பக்தியோ அல்லது பிரபத்திலோ ஏதாவது இந்த ரெண்டுல ஒன்னு அவன் கட்டாயம் பண்ணி மோட்சத்தை அடைய வேணும். பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராபியோகம் நான்யதா பிராபியா மம கைங்கரியல் சுத்தின்னு பிரமாண ஸ்லோகம். பக்தி அல்லது உபாசனம் மோட்சத்தை அடைய 32 வகையான வித்தைகளை சாஸ்திரம் சொல்லுது. நாமளோ கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே இதுவரையிலே நாம் பண்ணி அந்த குவிச்சிருக்கிற பாபமோ ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் போக வேண்டாமா என்ன பண்றது? பக்தி என்பதானது உபாசனம் தியானம். அதே போல பிரபத்தியும் ஒரு நல்ல உபாயமே, அந்த பக்தி யோகத்தை காட்டிலும் மிகச்சிறந்த உபாயமாக சாஸ்திரம் சொல்றது. பக்தி பிரபத்தி ரெண்டுமே நம்மளுடைய பாபங்களை கட்டாயம் போக்கிடும். பாபங்கள் நமக்கு ரெண்டு வகையிலே வருகிறது. ஒன்று நாம் அறிந்தே தெரிந்தே புத்திபூர்வமாக பண்றது. இன்னொன்று நமக்கே தெரியாமல் நாம் அறியாமலேயே நாம் செய்யும் பாபங்கள், அது அபுத்திபூர்வக பாபம் சொல்றோம். இப்படி நாம அறியாமல் தெரியாமல் செய்தவை பாபங்கள் எல்லாம் பிரபத்தி க்ஷணத்திலேயே பிரபத்தி பண்ணும் போது அது ஒழிந்துவிடும். தெரிந்து பண்ணின பாபங்களுக்கு உரிய பிராயச்சித்தங்களை நாம் பண்ணினோமானால் அதுவும் நம்மை விட்டு போய்விடும். இப்படி இந்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு போவதாலே நமக்கு கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். இந்த 65வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் பாதுகைகளை ஒரு வித்தையாகவே குறிப்பிடுகிறார். பாதுகா வித்யா ரூபம்னு அவருடையதான ஒரு இடமான அந்த வித்யாரூபமான பாதுகைகளை யார் தலையிலே ஏந்தி ஆராதனாதிகள் செய்கிறார்களோ, பெருமாள் தலையை தூண்டி கிளப்பித்து நமக்கு மோட்சத்தை அந்த பாதுகைகள் கட்டாயம் பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது பாபங்கள் இரண்டு வகைகளாக இருக்கின்றன, பூர்வாகம் என்றும் உத்தராகம் என்றும். பூர்வாகம்னா பிரபத்திக்கு முன்னால பண்ணது, உத்தராகம்னா பிரபத்தி அனந்தரம் பண்ணது. ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த பாபங்களை தீர்க்க பக்தி யோகம் சிறந்த ஒரு உபாயம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த உபாசன வித்தையான பக்தி யோகம், அது திரிவர்ணிகளுக்கே அதுலேயும் குமான்களுக்கே உரியது. பிராமண க்ஷத்ரிய வைசிய குமான்கள் ஆண்களுக்கு மட்டுமே உரியது. இந்த திரிவர்ணத்திலும் இருக்கிற ஸ்ரீகளுக்கு இது பொருந்துவதில்லை. அதே மாதிரி நான்காவது வருணத்தில சூத்ர வருணத்திலே இருக்கிற ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இது பொருந்தாது. ஆனால் இந்த சரணாகதீங்கிறதான பிரபத்திக்கு அது எல்லாரும் அதற்கு அதிகாரிகளே. அகிஞ்சனஹா அனன்யகதீன்னு யார் நினைக்கிறாரோ, ஆனால் வேறும் அந்த சரணாகதிக்கு அதிகாரிகளே. அப்படிப்பட்ட அந்த சரணாகதி நமக்கு நன்கு படிக்க வேணுமானால் பாதுகையை தொழுவது என்பது மிகச் சிறந்தது. அது ஒரு வித்த சர்வ உபஜீவியம். அது நாம திரிவர்ணிகளாக இருந்து இப்ப பிராமணாளா இருக்கோம், நம்மளால பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இருக்குன்னு நாம மனதளவிலே நினைத்தாலும் கூட சுவாமி தேசிகன் சொல்ற இந்த பக்தி யோகத்துல நீ இறங்காதே, மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசிதனை விடுகை திண்மை வேண்டாது சரண நெறி வேறோர் கூட்டு வேண்டில் அயன் அத்திரம்போல் வெளியே நிற்கும்னு சர்மஸ்லோக அதிகாரத்திலே சிம்மது ரகசிய பிரவேசாரத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமா செய்கிறார் நம் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ நியமங்கள் உண்டு. பகலிலே மறிக்க வேணும், சுக்லபக்ஷத்திலே மறிக்க வேணும், உத்தராயணத்திலே மறிக்க வேணும், அந்திம ஸ்மிருதி வேணும். இந்த நாளும் நம்ம கையில் இல்லை, அதனால இது நமக்கு கைகூடுமா என்பது ரொம்ப சந்தேகம்தான். அது மட்டும் இல்ல, வருஷத்துல 45 நாள் மட்டுமே இந்த மாதிரி பக்தி யோகத்துக்கு ஏற்றதான மோட்சம் அடைவதற்கான காலம் வர்றதுனால நாம அந்த 45 நாள்லே தான் மரணம் அடைவோங்கிறத யாராலும் நிஷ்கர்ஷமா சொல்ல முடியாது. அதுக்காக பிரபத்தி பண்ணுவதுதான் சிறந்தது. அதுக்கு மேல இன்னொரு முக்கியமான காரணத்தையும் சொல்றார். இப்போ நம்மளுடைய பிராரப்த கர்மம் இன்னும் 3 ஜென்மத்துக்கு 4 ஜென்மத்துக்கு இருக்குன்னா அந்த 4 ஜென்மம் கழிந்த பிற்பாடுதான் நமக்கு பக்தி யோகம் மோட்சத்தை கொடுக்கும். ஆனால் பிரபத்தியானது இந்த தேக அவசானத்திலேயே இந்த ஜென்மலை இந்த சரீரம் தானாக உண்மையிலே விழும்போது நமக்கு கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். ஹே பாதுகையே, உன்னை சிறமே கொண்டு எல்லாரும் மோட்சம் போக வழி நன்னா தெரிஞ்சு அதை பண்ணலாமே, ஆனா பண்றது இல்லையே. நீ அந்த உபாசனமான பக்தி யோகத்தை விட வசத்தியா தானே இருக்க, எல்லாருக்கும் நீ பிரயோஜனப்படுறையே, அந்த பாதுகைகளை தலையிலே ஏற்றி எவன் ஒருவன் பக்தியத்துடன் இருக்கிறானோ அவன் அந்த பக்தியோக நிட்டனை காட்டிலும் உயர்ந்தவனாக சாஸ்திரம் கருதுகிறது. அதுதான் வித்தைகளிலே மிகச் சிறந்த வித்தை, அதுதான் மோக்ஷோபாயங்களிலே மிகச் சிறந்த மோக்ஷோபாயம். இதையே கொஞ்சம் பக்தி ஸ்மிருதியோட ஒரு தகுந்த ஆச்சாரியனை அடைந்து அவனை நாம் ஆசிரியத்து அவன் மூலம் கருணாகரி சொல்லப்பட்டு மோட்சம் அடைவது என்பது எல்லாருக்கும் மிக மிக சாத்தியமே. பக்தியோட பாதுகைகளை ஆச்சாரியர்களை யார் ஒருவர் அணுகி போற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மோட்சம் என்பது கட்டாயம் கிடைக்கும். இது சர்வத்ராளுக்கும் பொருந்தறதுனால, அதாவது இந்த கந்தனர் வங்கியர் எல்லையில் இன்னவர் வந்தவரையில் பங்க முதலாக, அது வர்ணபேதமின்றி ஜாதிபேதமின்றி ஸ்ரீகுமான் பேதமின்றி எல்லாருக்கும் அனுஷ்டிக்க ஏற்றதானது இந்த பிரபத்தி. இந்த பாதுகைகளை எவன் சிறவேற்கும்பறானோ அவனுக்கு சரணாகதி பண்ணணுங்கிறதான ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அவனை திருத்தி அவனை பாதுகைகள் மோட்சம் கட்டாயம் அடைவிக்கும். இதுதான் பாதுகையுடைய மகிமை என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி ஜீசகன் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.